శ్రీమాకరణాచార్య కవితాఖ్యగచేతరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుదారి போன அதிகாரத்துல எந்த பிரம்ம வித்தியா இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் உபாசகனுடைய ரூபம் எப்படிப்பட்டது, எப்படி உபாசிக்கணும் அப்படின்றத கேட்டு பிரஜாபதி வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அபரத பாபத்வாதிகளை கொண்டே உபாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்ப அதுக்கு மேல ஒரு விசாரம் வருது, உத்தீத வித்தியை பத்தி. உத்தீத வித்தியை பத்தி இந்த பாதத்துல நிறைய வருது. உத்தீத வித்தியை பத்தி சார் என்னது திருப்பி திருப்பி பண்றேன்னு நினைக்க வேண்டாம், ஒவ்வொன்றுமே ஒரு விசாரம். முதல்ல இந்த பாதத்திலேயே மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம் இரண்டாவது அதிகரணம் அன்னிதாசம் அதிகரணம், அங்க உத்தீத வித்தியை சாந்தோக்கியோபனத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு, பிரகதாரண்ய உபனத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு உபனத்திலையும் படிக்கப்பட்ட பிரம்ம வித்தியை ஒரே வித்தியா அல்லது வேறு வேறு வித்தியைகளா அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணிட்டு ஒரே வித்தியை தான் அது அப்படின்னு ஒரு பட்சம், சித்தாந்தமோ வேற வேற வேயம். அதுக்கு வேதக தர்மங்கள் எல்லாம் சொல்லி வேற வேற வித்தியை வித்யா பேதம் தான், அதனால விகல்பம் பண்ணிக்கலாம், உண உபசம்ஹாரம் பண்ணிக்க கூடாது அப்படின்னுட்டு இந்த மூணாவது அத்தியாயத்தை ரெண்டாவது அதிகரணம் மூணாம் பாகத்தை ரெண்டாம் அதிகரணம் அவரை சொல்லிட்டேன். அதன் பிறகு அந்நியத்தாரணானி மகாதத்ரஷ்டே புதஜப்பதிகந்தம் பலம் அப்படிங்கிற அதிகரணத்துல அந்த அதாவது பதினேழாவது அதிகாரம் அதுல வந்து உத்கீத வித்தியை இருக்கே அந்த உத்கீத வித்தியன்றது கர்த்தங்கமா அதாவது கர்த்தர்த்தமா புருஷார்த்தமா அதாவது நியமேன கிருதுவுக்கு அங்கமாவே இருக்குமா யாகத்துக்கு அல்லது நமக்கு வேணும்னு காமிய கர்மா மாதிரி நமக்கு பலம் வேணும்னாக்க பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படி புருஷார்த்தமா அப்படின்னு கேள்வி கேட்டு அங்க அதுக்கு பதில் சொன்ன இது கிறிஸ்தர்த்தம் இது புருஷார்த்தமே அதனால புருஷார்த்தமா போயிட்டதுனால அதுக்கு தனி பலன் உண்டு தனி பலன் உண்டு. இந்த இத புத்திய நிறுத்திகளுக்கு அனுப்பிச்சாக்க அவனுக்கு கர்மாவுக்கு தடைகள் வராது, வீரியோத்தரம் பலமா இருக்கும், அதனால பலன் என்ன கிடைக்கும் அது தனி பலன். அதனால இது கிறிஸ்தர்த்தம் இல்லை புருஷார்த்தமே அப்படின்னு சொல்ல முடிச்சா. இது இதே விஷயத்தை இன்னும் விசதமாக இந்த பாதத்துல கடைசி அதிகரணத்துல யதாசிரிய பாவாதிகரணம் அந்த அதிகரணத்துல இன்னும் விசதமா திருடீகரணம் பண்ண போற அது நாலாவது விஷயம். மூணாவது விஷயத்தை இப்ப பார்க்க போறோம் அங்காபத்தாதிகரணம் பேர். அதாவது என்ன அர்த்தம், இங்க பொதுவா முக்கிய திருத்தியோமிக்கு எது லட்சணம் முக்கியதும் உபாசிப்பேன் பிரணவம் அந்த பிரணவத்தையே உத்தீதம் என்பதாக உத்தீதம் விபுலம் வியாபித்து இருக்கிறது. அதுல பிரணவம்ன்றது ஒரு அவயவம், அதை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கு. ஓமி தேது லட்சண உத்தீதம் உபாசிப்பேன் அந்த இந்த மாதிரி ஒரு பதிமூணு இடத்துல வருது. சாந்தோகியோபன இடத்துல முதல் பிரபாடகம் அதெல்லாம் பார்த்தாக்கா பதிமூணு இதுல வருது. கண்ணங்கள்ல பதிமூணு இடத்துல இந்த மாதிரி உத்தீத விஷயமாவே வந்திருக்கு. பண்ணணும் பண்ணணும் பண்ணணும் உத்தீத உபாசனம் பண்ணணும் உபாசித்தே உபாசித்தேன்னு வந்து சப்தவிதம் உத்கீதம் உபாசித்த பஞ்சவிதம் சாமோ உபாசித்த அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய உபாசனத்தில் படிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக பல சாகைகள்ல பல வேதத்துக்கள்ல இந்த உத்தியானது உபாசிக்கப்பட வேணும் அப்படியெல்லாம் சொல்றது. அப்படி சொல்றதுனால இவைகள்லாம் வேற வேறையா அல்லது ஒரே மாதிரி இருக்கா? வேற வேறையா ஒரே மாதிரி இருக்கா? அதாவது என்ன எல்லாம் ஒண்ணு ஒரே வித்தியா ஒரே மாதிரியாகவே இருக்குதா இல்ல வேற வேறையா இருக்குதா? ஒரே இதுவா அல்லது வேற வேற மாதிரி இருக்குதா? என்ன அவருக்கு சில காரணங்கள் தான் சொல்றார். அந்த காரணங்கள்லாம் வச்சுட்டு இங்க சந்தேகம் வந்துருது. அதாவது பல வித்தியைகள் பல உபரிடத்துக்கள் அவரி ஒரே சாகியிலேயே பல இடத்துல இருக்கு. அதனால எந்த சாகியில உத்தியோக சம்பந்தம் இருக்குதோ அங்கதான் உத்தியோகத்தை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றியா? அல்லது எங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஒரே இதுதான் அது எல்லாம் ஒரே இதுதான் அது அப்படி சொல்றியா? என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கொஞ்சம் உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நாம எல்லாரும் இருக்கோம், நாம என்ன பண்றோம்? சந்தியாவந்தனம் பண்றோம். சந்தியாவந்தனம் பண்றதுன்றது அது எதிர்ஷாக்கையோ அல்லது கிருஷ்ண எதிரோ எதிர்வேதமோ சுக்ல எதிர்வேதமோ சாமவேதமோ ரிக்வேதமோ? சாமவேதத்திலேயே மூணு சாகைகள், ஆயிரம் சாகை இப்ப மூணு இருக்கு. இந்த மாதிரி சாகைகள் எல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் சந்தியாவந்தனம் வேற வேறையா அதுல ஒரே மாதிரியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சந்தியாவதனம் எல்லாருக்கும் ஒன்னா இல்லையா? எல்லாருக்கும் ஒண்ணுதான். சுரபேதம் இருக்கணும், சுரபேதம் உண்டு. நான் சுரம் என்னுடைய எதிர்வேத சுரம் வேற, சுக்ல எதிர்வேத சுரம் வேற, ரிக்வேதம் வேற, சாமவேதம் வேற, அது இருக்கலாம். ஆனால் சந்தியாவந்தனம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஒரே மாதிரிதான் இருக்கு எல்லாருக்கும். சந்தியாவதனம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதானே, அது சித்தாந்தம். பூர்ணபக்ஷமோ அந்த மாதிரி கிடையாது, எனக்கு வேற உனக்கு வேற அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு சாகா பேதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாகை இருக்கு. அதனால அவாவா சாகைய வச்சுட்டு பாருங்க, ஒவ்வொருத்தர் சாகைய வச்சுட்டு பார்க்கச்ச ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரிதான் இருக்கும், வேற வேறையாத்தான் இருக்காது. அதனால உத்தியோக உபாசனங்கள் பல இடத்துல பலவிதமாக படிக்கப்பட்டிருக்கலாம். அவைகள் ஒரே மாதிரி ஒரே வித்தியதானா அல்லது ஒவ்வொரு சாகிக்கும் பின்னம் பின்னமா இருக்கா, மாறி மாறி இருக்கா அப்படின்னு சந்தேகம் ஆகுது. வேற வேறையா அல்லது ஒரே மாதிரியா? அதுக்கு பூர்வபக்ஷி வேற வேறத்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சாகா பேதம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சாகா பேதம் இருக்கிறதுனால வேற வேறையாத்தான் இப்ப பண்ணணும், ஒன்னாவே பண்ணக்கூடாது. அவளுக்கு சுரபேதம் இருக்கு, அது மாதிரி சூத்திர பேதம் இருக்கு, என்ன இருக்கு. அதனால இந்த உத்தியோக வித்தியானது எத்தனை இடத்துல படித்தாலும் சரி, எந்த இடத்துல படிச்சிருக்கோ அங்க ஒண்டிதான் உபாசனம் பண்ணணும், எல்லா இடத்துலையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு பொறுப்பற்ற சொல்றான். எந்த இடத்துல என்னக்கா எது பக்கத்துல, எது பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். ஆனா சித்தாந்தம் அதை அங்கீகரிக்கல. ஏன் அப்படின்னாக்க சதசாகா பிரத்திய நியாயமும் அதிமாசத்துல உண்டு. பாஷகாரர் எடுக்கிற சதசாகா பிரத்திய நியாயம் என்னன்னா அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு சொல்றோம். அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற வாக்கியம் நிறைய சாகையில படிக்கப்பட்டிருக்கு. நிறைய சாகையில படிக்கப்பட்டிருந்தாலும் சதசாகா பிரத்யம் எல்லா சாகையிலும் படிக்கப்பட்டது ஒண்ணுதான். தனித்தனியா பார்க்கக்கூடாது, எல்லா சாகையிலையும் ஒரே மாதிரிதான் படிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா யார் அக்னிஹோத்திரம் பண்ணா என்ன, எல்லாரும் ஒரே மாதிரிதான் பண்ணணும். சூத்திரம் வேற இருக்கலாம், சூத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூத்திரம். ஆபசம்ப சூத்திரம், சாமவேதிகள்னா ராஷாயண சூத்திரம், அமானே சுக்லாயுர்வேதிகள்னா இது காத்தியாயன சூத்திரம், இப்படி சூத்திர பேதம் இருக்கும். சூத்திர பேதம் இருக்கலாம், ஏதோ ஒரு மாதிரி சில வேறுபாடுகள் இருக்கலாம். உடம்பு பத்துன்னு போத்துக்கிறான், உடம்பு போத்துன்னு பத்துக்கிறான், எது தப்பு? ரெண்டும் ஒண்ணு தானே, அந்த மாதிரி எல்லா சாக்கையிலையும் அக்னிஹோத்திரம் ஜோதி படிக்கப்பட்ட, அந்த சாக்கையில படிக்கப்பட்ட அக்னிஹோத்திரம் ஹோமம் வேற, இந்த சாக்கையில படிக்கப்பட்ட அக்னிஹோத்திரம் ஹோமம் வேற அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே ஒரே அக்னிஹோத்திரம் தான். இதுதான் சர்வசாகா பிரத்யே நியாயம். இந்த சர்வசாகா பிரத்யே நியாயத்தை கொண்டுதான் இங்க இது பண்ணணும், நிர்ணயம் பண்ணணும். அது கொண்டுதான் நிர்ணயம் பண்ணணும். அதனால சர்வசாகா பிரத்யே நியாயம் இதுக்கு பேரு. அத மாதிரிதான் உத்தியதிருத்தியன்றது. இன்னொரு விஷயம், உத்தியதிருத்தியன்றது அங்கம். அங்கம் எங்க வேணாலும் படிக்கப்படலாம், அங்கம் எங்க வேணாலும் படிக்கப்படலாம். ஆனால் அந்த அங்கத்துக்கு இது இருக்கு பாருங்க, அங்கத்துக்கு பிரதான் அங்கி, அது ஒண்ணுதான், ஒண்ணுதான். ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகமானது நல்லபடியா முடியணும், அதுக்கு உத்தியதிருத்தியா பண்றேன். அப்ப என்ன அர்த்தம், எத்தனை வித்தியா இருந்தா என்ன அங்கம் ஒண்ணுதான், உத்தியதிருத்தியன்றது அங்கி ஒண்ணுதான். அந்த அங்கிக்கு இந்த உத்தியதிருத்திகள் படிக்கப்படும், அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து படிக்கிறானே உபாசிக்கிறானே. அதனால இந்த அங்கிங்கிறது ஒண்ணுதான், அங்கங்கள் பல, அந்த அங்கங்கள் பல அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து அங்கமாக இருக்கு. அதனால உத்தியதிருத்தின்றது பல சாகைகள்ல பல இடங்கள்ல படிக்கப்பட்டிருக்கலாம், அவைகள் அத்தனையும் ஒரே ஒரே யாகத்துக்கு அங்கங்களா இருக்கிறதுனால இது வந்து ஒண்ணுதான், தனித்தனி இல்லை, யாருவானாலும் அனுஷ்டிக்கலாம். அந்த சாகையில் இருக்கிறவன் அந்த சாகையில் இருக்கக்கூடிய உத்தியதிருத்தியை தான் அனுஷ்டிக்க வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். எல்லா சாகிக்கும் அது உண்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், அது எப்படி? சாதாரணமா லோகத்துல சாமான்யமா ஒரு விஷயம் இருக்கு, யாகம் பண்ணு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், யாகம் பண்ணுன்னு சொன்னான். உடனே எந்த யாகம் அப்படின்னு கேள்வி வரும், அப்ப சொல்லணும், ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு, பௌண்டரீக யாகம் பண்ணு, தர்கபூர்ண யாகம் பண்ணு, இப்ப விசேஷம் சொல்லணுமா வேண்டாமா? விசேஷம் சொல்லணும் வேண்டியோ, எட்டு பிள்ளை இருந்தாக்கா என் பிள்ளை சொன்ன என் பிள்ளைன்னு சாமான்யம், எந்த பிள்ளைன்னு கேள்வி வருமே. அப்போ ரெண்டாவது புள்ளியோ மூணாவது புள்ளியோ முதல் புள்ளியோ அஞ்சாவது புள்ளியோ சொல்லுவோம், சாமான்யம் விசேஷத்துக்கான அபேட்சிக்கும், சாமான்யமானது விசேஷத்தை அபேட்சித்து அது பூர்த்தி ஆகும். அது மாதிரி வித்தியதிருத்தியன்றது பல இடங்கள்ல சொல்லப்படலாம், பல இடங்கள்ல வித்தியதிருத்தி சொல்லப்படலாம். ஆனால் எந்த வித்தியதிருத்தியை அப்படின்னு கேள்வி வருவேன். எந்த உத்தியும் கேள்வி வரும். அதனால அப்ப இந்த சாகியால் படிக்கப்பட்டது, அந்த சாகியால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம். அப்போ எந்த சாகியில எது பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கோ அதை கொண்டுதானே பண்ணணும். அதனால எல்லாம் பண்ண ஒரே மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. சொல்றது அதனால சாமான்யம் விசேஷத்தை அபேட்சிக்கும். விசேஷத்தை அபேட்சித்ததுனாக்க அதுக்கே ஏற்றாமல்தான் நம்ம சொல்லணும். அது மாதிரி இங்க உத்திய திருத்தியா அப்படித்தானே வரணும். நாள் பார்த்துல சுவாமி சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னா போதும், ஐயாவா சுவாமி தான் சாய்க்கிறார். ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த பரியந்தம் சுவாமி சாய்க்கிறேன்னு மதுராந்தன் சுவாமி சாய்க்கிறார். ஏன்னா மதுராந்தன் எழுந்தார், மதுராந்தன் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் எழுந்தார். அதனால கடைசி பரியந்தம் காவேரியில தீர்த்தம் அவங்க 25 வருஷத்துக்கு ஆனந்தமா இருந்தார். அப்ப சொல்லச்ச ஸ்ரீரங்கத்தில் மதுராந்தன் சுவாமி சுவாமி தான், மதுராந்தன் சுவாமி தான். அந்த மாதிரி பிரசித்தம் இருந்தது. காரணம் அங்கிருந்த ஒரு சுவாமி தான், பல சுவாமிகள் இருந்தாக்க எந்த சுவாமின்னு கேள்வி வரும். ஒரு பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கோம், பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கோம். அந்த பிரக்கிரியை நாம் தான் சொல்லணும் அப்படின்னுட்டு இங்க சாமானியம் விசேஷத்தை ஒரு சுவாமி. அதனாலதான் ஐயாவகத்து சுவாமின்னுட்டு நம்ம சுவாமிக்கு திருநாமம். ஆனால் நாவல்பாகம் சுவாமிக்கு பெரிய சுவாமி, பெரிய சுவாமி நாவல்பாகம் சுவாமி அப்படின்னா பெரிய சுவாமி. ஐயாவகத்து சுவாமி ஐயாவா சுவாமின்னு சொல்லுவார், அவர் நம்ம சுவாமி. ஏன்னா அவர் பிராச்சாரியர், இவர் சுவாச்சாரியர். அதனால அந்த பேதம் வந்தது. இல்லாத போனாக்க சுவாமி சுவாமின்னாக்க ஐயாவ சுவாமி தான். அது அவர் மாதிரி இருக்கணும், ஒத்தரே இருக்கணும். அதே பலவிதமான உத்திய திருப்திகள் இருக்கச்ச சாமான்யமா உத்திய திருப்தி என்ன, எந்த வித்தியை அப்படின்னு கேள்வி வருவேன். அதுக்கு பதில் சொல்லணுமே, அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேள்வி வச்ச இதுதான் சேஷம் அப்படின்னு சொல்லணுமே. சூர்பக்ஷம் ஆட்சேபித்தான். அதற்கு சமாதானம் சொல்ற, நீ சொல்றது வாஸ்தவம், பல உத்திய திருப்திகள் இருக்குது அப்படின்னு. ஆனா பாரு இங்க எங்கேயாவது இந்த சாக முக்கிய திருப்தியை அந்த சாக முக்கிய திருப்தியா அப்படி எதுவும் இல்லையே. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுன்ற சுவாமி. யாகம் பண்ணணும், தர்கபூர்ண மாசம் இஷ்டு, அதுல ஆக்னேய யாகம் பண்ணணும். அதை பண்ணச்ச அதுக்கு எது திரவியம், அபிஷது புரோடாசம். அந்த புரோடாசம் எதுலேருந்து வரும், அரிசியிலேருந்து வரும். அரிசியிலிருந்து வரும், நெல்லிலிருந்து வரும். அதனால வாக்கியம் என்ன எடுத்தோம், விரைகி பிரியதேத்தை சொல்லணும். விரைகி பிரியதேத்தை எந்த சாகையா இருந்தாலும் சரி, விரைகி பிரியதேத்தை நெல்களை, நெல்களை கொண்டு நெல்கள் விரைகி நெல் அத்தை கொண்டு யாகம் பண்ணு, விரைகி பெரிய யாகம் பாவையே அப்படின்னு சொல்லிடுச்சு. விரைகி பிரியதேத்தைன்னு சொன்னாக்கா எந்த விரிகின்னு கேள்வி வரும். ஆத்திலையும் விரிகை இருக்கு, கடையிலையும் இருக்கு, நூறு ஆத்துல இருக்கு. எந்த விரிகின்னு வந்தாக்கா அதுக்கு சேர்ந்து சொல்லுவானா, விரிகி அவ்வளவுதான். நாம் சம்பாதிச்சுட்டு வந்து அந்த விரிகை வச்சு பண்ணணும், நெல்ல கொண்டு யாகத்தை பண்ணு. இப்ப அதுக்கு விசேஷம் சாமானியம் என்னது அது சொல்ல முடியாது. விசேஷம் சாமானியம் அங்க இல்லையே. அதுக்கு நீ என்ன பேர் சொல்ற, விரைகி பிரஜயதேன்றதுக்கு. அதனால விரைகி பிரஜயதேன்னு சொன்னாக்கா சாதாரணமா விரிகி நெல் அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இங்கேயும் முக்கியத்துவ பாசியத்தை முக்கியத்துவ பாசியத்தை பல இடத்துல பலவாறாக படிக்கப்பட்டது. அதில் எல்லாம் உரையத்தி தான், எல்லா அங்கங்கள் தான், அந்தந்த சாகியம் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாமே தண்ணிதான் ஆகணும். இதுல இத வந்து விரிகி இல்லையே, விரிகி எப்படியோ அப்படிதான் இங்க இருக்கு. அதனால சாமானியம் விசேஷம் வைக்க வேண்டாம், எல்லாம் ஒரே மாதிரிதான், அதனால இந்த இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம பதில் சொல்றோம். அவன் பேர்ல அவன் பூர்வபக்ஷி இன்னொன்று கேட்கிறான், இல்ல பசுநாய தேத்த அக்னி ரோமியம் பசு ஆடபேத்த பசியாகங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கு, பசியாகங்கள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அந்த பசியாகங்கள்ல பசுவை கொண்டு யாகம் பண்ணும், பசு நோக்கம் ஆடுன்னு வந்து நம்ம சொல்றமே மாடுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாடு இங்க பசு சத்தத்துக்கு அர்த்தம் இல்லை, ஆடுன்னா இங்க சத்தத்துக்கு அர்த்தம். பசு நாய பசுவை கொண்டு யாகம் சரி அப்படின்னா அந்த பசுனாக்க ஆடு அப்படின்னு சொல்லிட்ட சரி, ஆடுன்னு சொன்னாக்கா போர்மா ஒரு ஆடா ரெண்டு ஆடா, நம்ம வெள்ளாடையும் பார்க்கிறோம், செம்மறி ஆடையும் பார்க்கிறோம், கருப்பாறுகள் ஆடையும் பார்க்கிறோம், எத்தனையோ ஆடு இருக்கே. நேற்று தான் பாலம் பண்ணுறேன் சார், பசுனா இது என்னென்ன சொல்றது அதுல பசுனா அப்படின்னு ஒரு படம், அதுல பார்க்கிறோம் திருத்தியா விபக்தி மூணாவது கட்டணம், அதுல கரணத்துவம் சொல்லப்படுறது. அதாவது கரணம்னா என்ன அர்த்தம், காஷ்டைஹி பத்தி அப்படின்னா நரகம் எல்லாம் கொண்டு உபகரணம்னு அர்த்தம். அத மாதிரி இங்க பசுனா பசுவை கொண்டு யாகம், அது மாதிரி பசுனா அங்க ஏகவசனம் இருக்கு, ஏகவசனம் ஒருமை, ஒரே ஒரு பசு தான், ஒரு ஆட்டை கொண்டுதான் பண்ணணும். இப்ப வேற என்ன இருக்கு, பசுனா அது புள்ளிங்கம் புருஷ பசு தான், ஸ்ரீ பசுவை பண்ணக்கூடாது, அதாவது பெண் பெண் ஆடை கொண்டு வந்து பண்ணக்கூடாது, புருஷ ஆடை கொண்டு வந்து தான் பண்ணணும், புருஷ ஆட்டை கொண்டு தான் பண்ணணும், பெண் ஆட்டை கொண்டு பண்ணக்கூடாது. எவ்வளவு சேகம் வருங்களோ ஒரு பதம் பசுனா அந்த உபகரணம் பசுவா இருக்கு, ஒண்ணு என்னது பசுவா இருக்கு, அது ஆம்பளையா இருக்கிறது பசுவா இருக்கு, ஆம்பளாடு ஒரு ஆடு உபகரணமா இருக்கிற ஆடு கிட்ட கொண்டு பண்ணணும். அதுலயும் ஒரு விசேஷம் ஆகுது, எத்தனையோ பசுக்கள் இருக்கு, கருப்பா இருக்கு, சோப்பா இருக்கு, வெள்ளாடு இருக்கு, செம்மதி ஆடு இருக்கு, எத்தனையோ இருக்கு அப்படின்னாக்கா பசுநாயகத்துல எந்த பசு எந்த ஆடு அப்படின்னாக்கா வெள்ளாடு, அதை கொண்டு பண்ணு அப்படின்னு சொல்றா. அந்த வெள்ளாடு கொண்டு வரணும், அதை வெட்டணும், சில பேர் செம்மதி ஆடுன்னு சொல்லுவார், அதை கொண்டு வந்து அதை வெட்டி அவருடைய நாக்கு எடுக்கணும், அதை சொன்னா உங்களுக்கு அருவறுப்பு கூட வரலாம். ஆனால் வேதம் சொல்றது சுவாரஸ்யம் இருக்கும், எத்தனையோ பேர் பசு இந்த ஆட்டை வளர்க்கிறார், நாம எதுக்கு வளர்க்கிறோம், நமக்கு சாப்பிட மாட்டோம், நீங்க எல்லாரும் சாப்பிடுறது சாப்பிடுறதுக்கு தான், ஆட்டை சாப்பிடுறது தான் வண்ண வளர்க்கிறார். ஆனால் பிராமணன் ஆட்டை வாங்கினாங்க ரெண்டு பேரும் கொள்றோம், ரெண்டு பேருமே கொள்றோம், அந்த ஆட்டை ஒண்ணுதான் நாம பண்றோம். ஆனால் நாம அவா பண்றதெல்லாம் தான் சாப்பிடறது, அப்போ நகிர்ச்சியா சர்வா பூதானின்றதுனால அது தோஷம் போயிடும். ஆனால் பிராமண சத்திரிய வைச்சா யாகம் பண்றார், அவா என்ன பண்றாங்கனாக்க யாகம் பண்றதுக்கோதனம்தான் இந்த ஆட்டை வளர்க்கிறார், அல்லது அதுக்குதான் விலைக்கு விட்டு வாங்குறாவா, அந்த மாதிரி பண்றாங்க. ஆட்டை கொடுத்துதான் வாங்குறோம், பணத்தை கொடுத்து வாங்குறோம், அந்த ஆடு எதுக்கு, அந்த ஆட்டை எதுக்கு வாங்குறோம்னாக்க யாகம் பண்றதுக்கு வாங்குறோம், அதுவும் வேதத்துல சொல்லப்பட்ட யாகம் அது, வேதத்துல சொல்லப்பட்ட யாகம் அது. அதனால அந்த யாகத்துக்கோசரம் தான் பண்றோம், வேதம் சொல்றதை வச்சு நம்ம பண்றோம். அவன் கேட்கறான் சார்வாக்க ஒரு ஆட்டை வெட்டி யாகம் பண்ணினோம்னாக்கா அந்த ஆடு சொர்க்கத்துக்கு போறதுன்னு இருக்கையோ, உங்க அப்பாவை வெட்டி யாகம் பண்ணு அப்போ உங்க ஒப்பனும் சொர்க்கம் போட்டுமே அப்படின்னு சார்வாக நம்ம பார்த்து கேட்கிறான். அதுக்கு நான் சொல்றோம் வாஸ்தவம் தான் நீ சொல்றது. அப்பா வெட்டி பண்ணே பண்ணினா நீ கேட்கற சொர்க்கம் போட்டுமே வேணும் அப்படி சொல்லிக்க வேணும் சொல்லிட்டுனாக்கா நான் மாதிரி வச்சு போடலாம். பிரசாரம் ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்துல தன்னையே அழிச்சுக்கணும். அப்படியே சங்கல்பம் பண்ணிட்டு ஹோமத்துல இறங்கி தன்னைத்தானே ஹோமத்துல ஆகுதி கொண்டு அது பண்றதா இருக்கா? குமாரில கட்டில பண்ணதாக சரித்திரம் சொல்றது சரியா பண்ணலாம். அதனால அதுவும் இருக்கு. ஆனால் புருஷனை அப்பாவை வெட்டி யாகம் பண்ணு எங்கேயும் சொல்லல. வேதம் சொல்லி தின அதையும் பண்ணுன்னு சொல்லுவா. அதனால வேதம் வந்து அது மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே. வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்காதனால நாம பண்ண மாட்டோம். ஆனால் ஆறு விஷயமா அது சொல்றது, ஆறு விஷயமா அது சொல்றது. போன வாரம் இந்த பக்ரீத் தின்னுட்டவன் எல்லாம் பண்ணினான் இத்தனை மதஸ்தார். அதை பண்ணச்ச எவ்வளோ ஆடு உழப்பான் அதை கேட்கிறாளோ, அதை வெட்டி அதனுடைய இதை சாப்பிட்றா. அதான் நாம சாப்பிட்றது இல்லை, ஒன்று சாப்பிட்றது உண்டு, அது மாம்சபக்ஷணம் வேண்டது. யாக சிஷ்டம் அபிஷனுடைய சேஷம் அது வேதம் சொன்னதே. அவாளுக்கு அவா வேதம், நமக்கு நம்ம வேதம். இது யாகம் சொல்லப்படுறது எது? அவாட தோடும் சொல்ல மாட்டேன்றான், நம்மள தோடும் சொல்றான். எவ்வளவு தவறது? அதனால இந்த மாதிரி அங்க வெள்ளாடு அப்படின்னு சொல்லிருக்காரு. இவ சாதாரணமாக பசுனா எது இருக்க அத சாகசியோபாய அப்படின்னுட்டாங்க வாக்கியம். அது விசேஷத்துல முடிக்கிறதே அந்த மாதிரி இங்க உத்தீதத்துல ஆரம்பிச்சுட்டு எந்த உத்தீதம் அப்படின்னு கேள்வி வரானே அப்படின்னு அதுவும் தவறு தான். நீ சொல்றது தப்பு தான். ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு சாகசிய அபாயாக அப்படின்னு ஒரு மந்திர வர்ணத்துல இருக்காது. இங்க அந்த மாதிரி சப்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னு நாம கூட வச்சுப்போம். அந்த மாதிரி இல்லை உபாசித அதுதான் இருக்கு. உத்தியோக உபாசிதன்னு சொன்னாக்கா அது பக்கத்துல இருக்க எந்த சாகையில எது பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கோ உத்தீதம் அத்தைதான் பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது ஒருத்தர் சொல்லு. அது மாதிரி இல்லையே, விசேஷமே இல்லை, விசேஷமே கிடையாது. எல்லாமே எல்லாமே ஒண்ணுதான், விசேஷம் இல்ல. விசேஷமா இங்கேயும் சொல்லப்படல, சொல்லப்படாததுனால எல்லா வித்தியும் முக்கிய வித்தியும் பிரதானமான கிரதுவுக்கு அங்கமா இருக்கு. எல்லாத்துக்கும் சாமான்யமா விசேஷம் வந்து கிடையவே கிடையாது, விசேஷம் வந்து கிடையவே கிடையாது. அதனால பக்கத்துல படிச்சது இந்த இதுவும் பக்கத்துல படிச்சாக்கா அதுக்கு அங்கம், அதுவும் பக்கத்துல படிச்சாக்கா அதுக்கு அங்கம் அப்படின்னு நியமம் பண்ண முடியாது. அப்படின்னு நியமம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அப்படிங்கறத இந்த அதிகனுடைய சாரம் அது. இத சுவாமி இங்க பாய்க்கிறார். இது வந்து ஸ்லோகம் பாருங்க. உத்கீதாவேர் விசேஷே பஜன விதிரசோ சுவசாநித்ய கீதே மைவம் சர்வாங்கி பூத கிரது கிரத இஹ அசேஷ சாநித்ய சித்தே சாமான்யம் வ்யக்த்யபேக்ஷ க்ரியமபி நியமாதர்ஷனே க்ரிஹிதாவத் சப்தஸ்ய உத்கீதமாத்ரம் வததி ந சுபிதாம் சாகணீதிஸ்து நாத்ர. சாகணீதிஸ்து நாத்ர அப்படின்னு முடிக்கிறார். என்னர்த்தம் புத்தியதாதே தேசி அசோ பண்ணனதி புத்தியே உபாசித அப்படின்னு வாக்கியம் இருக்கு. புத்தியத்தை உபாசிக்கோ அப்படின்னு சொல்றது. அதுல இத்தியாதி ரூபகா அப அசோ இந்த மாதிரி நிறைய இடத்துல படிக்கப்பட்டிருக்கு உபாசன விதி. அது சுசான்னித்ய கீதே எந்த இடத்துல முக்கிய நிறுத்தியானது படிக்கப்பட்டிருக்கோ அதனுடைய பக்கத்துல அதனுடைய பக்கத்துல எந்த இடத்துல முக்கிய ஏதாவது எதன் பக்கத்துல முக்கிய உபாதனம் பண்ணணும் அப்படின்னுட்டு ஓதப்பட்டிருக்கோம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோம் உபநேடத்துல. அதுக்கு அங்கதான் முத்தியதாவே தேசி அந்த உத்தியதான் விசேஷமான உத்தியத வித்தியாது. அதனை ஒன்றுதான் விசேஷத்துல எந்த சாகையில படிக்கப்பட்டிருக்கோ அந்த சாகையிலேயே அது உபாசிக்கப்பட வேணும். எல்லா இடத்துலயும் இல்ல. இது அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அபிப்பிராயம். பல கண்டங்கள்ல படிக்கப்பட்ட உத்தியத வித்தியை அவைகள் அத்தனையுமே எது எது பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கோ அதனதான் அது அந்த வித்தியை உபாசிக்கணும். விசேஷம்தான் அது சாமான்யம் என்ன அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். மைவம் இந்த மாதிரி ஆட்சேபம் பண்ணக்கூடாது. இது தவறு. ஏன் அப்படின்னு சர்வாங்கி பூத கிரது முகதா இந்த உத்தியர்களே எந்த உத்தியத்தை சொல்றமோ அது எல்லா சாகையிலையும் விதிக்கப்பட்டதாக தான் இருக்கு. அந்த எல்லா சாகையிலையும் விதிக்கப்பட்ட உத்தியத்தை அங்கமாக உடையது அதுதான் சர்வாங்கி பூதம் அனைத்துக்கும் அங்கியாக இருப்பது. அந்த கிரது ஒண்ணுதான். யாகமோ எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். நிறைய உத்திகள் இருக்கலாம் உத்தியர்கள். ஆனால் அவைகள் அனைத்துக்கும் எது சேஷி எது அங்கி அப்படின்னாக்க ஒண்ணுதான். அனைத்தையும் அங்கமாக உடைய சேஷி அங்கி கருது யோகம் அது ஒண்ணுதான். அதனால அந்த கிரதுவனுடைய உபஸ்தி தான் முக்கியம். உதாரணம் சொன்னா பார்த்தியும் ஜோதிஷம் யாகம் பண்றார் அந்த யாகத்துல சாமகத்துல சில அங்கங்க யாகம் பண்ணணும். சாமகானம் பண்ணணும் அதையும் பண்றார். ரிக்வேதிகள் இதுவா தேவதா பிரகாசிங்க மந்திரம் அந்த ரிக்கு அதை வந்து அவ பாராயணம் பண்ணுவார். எதிர்வேதம் அங்க இருக்கிற மந்திரங்களை அவ பாராயணம் பண்ணுவார். எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நடக்கும் நீ எதிர்வேதி நீ பண்ற யாகத்துல நான் சமகானம் பண்ண மாட்டேன். சமவேதம் பண்ற இடத்துல எதிர்வேதம் பண்ண மாட்டேன். இப்படிலாம் வருமண்ணா அது கிடையாது. எல்லாத்துலயுமே ஒரே இதுதான். ரிக்வேதமோ எதிர்வேதமோ சமவேதமோ எல்லாமே ஒரு யாகத்துக்கு எது எது அங்கமோ அதை வச்சுதான் சொல்லணும். அதற்கு எல்லாரும் ஒத்துருக்குமே அனைத்து நியமத்துக்காலும் அதை வச்சுருக்கா. அந்த மாதிரிதான் இங்கேயும் அனைத்து உத்தியதத்தைக்கும் ஒரே அங்கி அது ஒரு யாகம். அதுவும் பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்குதான் இது வந்து அங்கமா இருக்கும். உத்தியதத்தைகளும் அசேஷ சாநித்திய சித்தே அசேஷ உத்தியதத்தைகளுக்கும் சாநித்தியம் எங்க இருக்குனாக்க இந்த இதுலதான் இருக்கு. மகா பெரிய கிருது இருக்கே யாகம் அதுலதான் நினைக்கிறது. உத்தியோக விசேஷத்திய உத்தியோக விசேஷத்துக்கு சந்திர விசேஷம் இல்லை. ஒரு இந்த உத்தியோக விசேஷம் இதுலதான் வரும், அந்த உத்தியோக விசேஷம் அதுலதான் வரும் அப்படின்றது கிடையாது. எல்லா உத்தியோகமே அதுக்கு பிரதானமான அங்கீகார யாகத்துக்கே வரும். அது இது மீமாம்சகர் உத்தண்டது அப்படின்னு சொல்லி முடிச்ச. அதன் பிறகு இவன் கேட்கிறான் திருப்பி, அதெப்படி சாமான்யம் சாமான்யமா சொல்லப்பட்டது விசேஷமான வெக்தி அபேட்சிக்க முடியும். சாதாரணமா கீதம் உபாசனம் செய்திருக்கு, எந்த கீதையும் சொல்லி வருமே அப்படியே சொன்ன பாருங்க. திருப்பதில போய் முட்டை சென்று குணம் கூட்டுங்களா அப்படின்னு எவனும் கூட்டினாரு, இதுக்கு மாத்தான முட்டை வச்சுக்கிறான். பெரியகள் புருஷர்கள் குழந்தைகள் பெரியவான் எல்லாரும் நம்ம சம்பிரதாயத்தில் வந்து குழந்தைகளுக்கும் ஒரு வாட்டி முடி அறுக்கிறோம். நாம எல்லா சமயத்திலும் முடி அறுக்க மாட்டோம், ஒரு சமயத்துல தான் முடி அறுக்கும், ஒரு சமயத்துல தான் முடி அறுக்கும், எல்லா சமயத்திலும் கிடையாது. அதனால அவர் முடிய முற்றடிச்சு கூட்டுவாங்க எப்படி நினைக்கும். ஆனால் விசேஷம் தானே முக்கியம் அங்க, அதனால விசேஷம் தான் சொல்லணும். உத்தியோகபாதியில சாதாரணமாக சொன்னால் கூட அதுல விசேஷம் சாமான்யத்தை அபேட்சிக்கும், எல்லாத்திலையும் அப்படிதான். அதனால ஏன்னா விசிஷ்ட கிராகியானம் தான் சாத்துருவத்துக்கு காரணமா இருக்கும். விசிஷ்ட கிராகியானம் இவ்வளோத்துல பாக்குறேன், ஏதோ ஒண்ணு வஸ்து நிக்கிறது அதுல சந்தேகம் சொல்றது, ஏதோ வஸ்து நிக்கிறது, என்ன வஸ்து அது? மாடா ஆடா அல்லது குதிரையா எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு மிருகம் இருக்கு, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எது எனக்கு தேவையோ அதுதான் தான் விசேஷம். அதனால விசேஷம் தானே முக்கியம், அதனால அதுதான் சரின்னு கேள்வி கேட்கிறார். உத்கீதம் சாமான்யமா உபஸ்தி இருந்தாலும் அந்த சாமான்யம் வந்து வெக்தி விசேஷத்தை அபேட்சிக்குமே, சாமான்யம் வெக்திபேட்ச கிரியம். அதனால வெக்திபேட்சத்தை வச்சுட்டுதான் அனுஷ்டானம் பண்ண முடியும், எல்லாத்தையும் வச்சு அனுஷ்டானம் பண்ண முடியாது, எல்லாத்தையும் வச்சு அனுஷ்டானம் முடியாது. பௌத்தம் கேள்வி கேட்கிறார், நெல்லூர் கோயிலோ அதுக்கு பதில் சொல்ற நியாயப்பாங்க, நெல்லூருக்கு நெல்லை கொண்டு அந்த உதாரணம் முதலே சொல்லிருக்கணும் நான், அது வேணா இப்ப சொல்லணும்மா. நெல்லை கொண்டு ஒருத்தன் வந்து பயிரிடுறான், பயிரிடுறான், நெல்லை கொண்டு பயிரிடுறான், கிருஷி பூமியில விவசாய பூமியில, விவசாய பூமியில நெல்லை கொண்டு பயிரிடுறான். ஆனால் அந்த நெல்லை பயிரிடுறான் ஒரு கிருஷி பூமியில முதல்ல ஜலம் நல்லா உழலாம், அதுக்கப்புறம் ஜலம் பாய்ச்சறான், ஜலம் பாய்ச்ச உடனே அதுல விதைகளை விதைக்கலாம். விதைகள்லாம் நீங்க கிராமத்துல பாத்துறீங்களா? கிராமங்கள்ல பார்த்தா தெரியும். அவ என்ன பண்ணுவானாக்க அந்த நெல்லை ஒரு மூட்டையில போட்டு ஒரு கோடை பெய்த போட்டு அதை கட்டி ஜலத்துல ஊற வச்சுடுவான், ஜலத்துல ஊற வச்சுடுவான். இதுக்கு பேர் வித நெல்லு பேர். இந்த வித நெல்ல என்ன பண்ணுவானாக்க அவ ஜலத்துல ஊற வைக்கிறவங்க ஒரு நாள் ஊறும், அதுக்கப்புறம் தான் அதை வயல்ல போடுவா. வயல்ல போட்ட உடனே அது நெல்லுலேருந்து அங்குணம் வரும், உணவிடும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், ஒரு ஜான அளவுக்கு வளரும். அதன் பிறகு என்ன பண்ணுவா, நல்லா உழவா பிறந்தோம், அதில் நல்லா நாற்று நடுவோம், இன்னைக்கிழமை அதெல்லாம் போட்டோம். இதை என்ன சுவாரஸ்யம், தேவையின் வந்து அவருக்கு பதிலடிக்கிறார். ஹீஹின்றது நெல்லுங்கிறது எல்லாம் ஒரே நெல்லுதான், ஆனால் அந்த இதுல போடுற மூலிய விவசாய பூமியில அதுதான் முளைக்கிறது. அந்த குசுவடம் சொல்லுவா, அந்த குதிர் குதிர்னுவா, குதிர் மாதிரி வளர்ந்துருக்கான் பாரு, இருக்குவா. கிராமங்கள்லாம் குதிர் இருக்கும், அதுல நெல்லை கொட்டி இருப்பா. அந்த காலத்துல நான்லாம் எங்க கிராமத்துல பார்த்துருக்கேன், நீங்களாம் கூட அந்த காலத்துல பார்த்துருக்கலாம். நெல்லை வந்து குதிர் நிறைய கொட்டி இருப்பா, அது நல்லா இருக்கும். அதுல எதுவுமே இல்லைன்னாக்கா இந்த ஒரு கண்ணாமூச்சி விளையாடுவோம். அதுல உள்ள உட்கார்ந்துட்டு நாங்கெல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுவோம், குழஞ்சிட்டோம். அது இப்ப குதிரில் இருக்கிற நெல் ஒரு கோழியோ, அந்த நெல் முளைவிடுமா? அந்த நெல்ல இருந்து பயிர் வைக்க முடியுமா? அது பயிர் வைக்க முடியாது, பயிர் வராது. அதுல இருந்தா பயிர் முளைவிடாது. நீங்க கிருஷி பூமியில வச்சாதான் அது முளைவிடும். பாருங்க, ஒரே நெல்லு தான், ஆனா அந்த குதிரில் இருக்கக்கூடிய நெல்லு நீங்க அப்ப குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க வாக்கியம் அந்த மாதிரி இருக்கு. அந்த குதிர் அதுக்குள்ள இருக்கிற நெல்லு முளைவிடாது, ஆனா அதுல இருந்து எடுத்துட்டு போய் ஜலத்துல உரம் வச்சு அதன் பிறகு விவசாய பூமியில ஜலத்துல இருந்தா குட்டி விழுது, அதுல போட்டோம்னாக்கா முளைவிடும். இது தெரியுறதா இல்லையா? சாமான்யம் விசேஷம் அந்த மாதிரி தானே புத்தி திருப்தியும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம். அதுக்குதான் சமாதானம் விஷ நியம அதர்சனே ரேஹிதாபத். சில இடத்துல அப்படி இருக்கலாம் சாமானியம் விசேஷம், ஆனா இந்த இடத்துல அது மாதிரி இல்லை. என்ன ரீ பிரஜேதன் சொன்னான், உலகம் நெல்லை கொண்டு யாகம் பண்ணு, அங்க விரைவிகின்னு சொல்லிட்டு அது கடையில இருக்கிறதா, புதர்ல இருக்கிறதா, ஆத்திர வரும் மூத்தர் கிட்ட வச்சிருக்கிறதா, இல்ல கிருஷி பூமியில் இருக்கிறதா, கட்டுமேட்டு இருக்கிறதா, ஒண்ணுமே சொல்லலையே. விசேஷமே இல்லைங்க இடத்துல. சாமான்யமா சொன்னாலும் அது அன்வீச்சுள்ள இல்லையோ, அந்த மாதிரிதான் இங்கேயும். அந்த மாதிரிதான் எல்லா திருத்திகளும் சாமான்யமாவே இருந்தாலே போதும். ஏன்னா அனுஷ்டானத்துல தான். அதனால ஒரே திரீகி அதை எடுத்துனா பண்ற அதே மாதிரி அவாவாளுடைய பிரதான யாகம், அந்த ஒரே அந்த யாகம் பிரதான யாகம். அந்த பிரதான யாகத்துக்கு அங்கமாக அந்தந்த சாகையில படிக்கப்பட்ட உத்தி திருப்தியானது அன்வைச்சு. அதனால எல்லா அங்கங்கள் தான், அதனால தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் இல்ல இல்ல வசனாயுதேதன் சொன்னோம், சாகசிய உபாயா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்போ சாக பசு அதை வச்சிருந்து தான் பண்ணணும். அப்ப பசுநாயுதேதன் சொல்லிட்டு சாக பசுன்னு சொன்னா அது விசேஷம் தானே, சாமானிய விசேஷத்தை முடிகிறது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம். அதற்கு சமாதானம் என்ன அப்படின்னாக்க, அந்த மாதிரி சாக பசுன்னு சொல்ற மாதிரி இங்க விசேஷமா இல்லையே, எதுவுமே விசேஷமா இல்லை. அது சொல்ற சப்தஸ்தீத மாத்திரம் பதத்தி நகத்திதான் உத்தியதத்தை உண்டிதான் சொல்றது. உத்தியதம் உபாசித்தை, உத்தியதம் உபாசித்தை இவ்வளவுதான் வரதங்க. அதுல பேதத்தை சொல்லலையே, உத்தியத பேதத்தை எங்கேயுமே சொல்லல, இங்கேயுமே சொல்லல. அதனால சாகபுஷ நியாயம்ன்றது இங்க வரவே வராது, சாகபுஷ நியாயம் இங்க வராது. அதனால சாக நீதிஸ்து நாத்திர சாகனி சாகபுஷு பசுநாயத்தை சாகசிய உபாயாக சாமானியம் விசேஷம் இது ரெண்டும் இங்க வரவே வராது. வராதனால இந்த இடத்துல எல்லா உத்தியதிகளும் ஒரு மகா கிருதவுக்கு யாகமாக அங்கமாக இருக்கும். அதனால அதை நீங்க வேதம் பற்றி சொல்ல வேண்டாம், அந்தந்த அந்தந்த சந்நிதியில படிக்கப்பட்டதுதான் இங்க அன்வைக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். அதனால ஒவ்வொரு சாக்கையிலையும் படிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாமே ஒரே இதுதான் அப்படின்னு சித்தாந்தம். இந்த அதிகாரத்தை சாரத்தை ஒரே சாலத்தை முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு ரெண்டு சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரத்தை பாருங்க. அங்காபத்தாஸ்திரம் அங்காபத்தாக யாகத்துக்கு அங்கமாக சொல்லப்பட்ட முக்கிய உபாசனம் முதலவைகள் அவைகள்னா சாகாசன, எந்தெந்த சாகைகள் சம்பந்தப்பட்டதோ அவைகளிலேயே அனுட்டிக்கப்படணும் அப்படின்னு கிடையாது, வியவஸ்தை இல்லை. ஏற்றுவாச்சு. ஆகையால் நான் சொல்லிட்டு தான் அங்க அபத்தாஸ்து அந்தந்த சாக்கையில தான் அப்படின்னு நீ சொன்ன ஒவ்வொரு சாக்காத்து அந்தந்த சாக்கையில படிக்கப்பட்டதுதான் அந்த அப்படின்றது கிடையாது. என்ன பிரதிவேதம் அந்த கதுக்கள் முக்கியத்துவம் தொடர்புடையது எல்லா சாக்கையிலையும். என்ன சுதியே சொல்லெடுத்து இதை வித்தியாகிறோதி வீரியவத்தனம் பவதி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லா கதவுக்கும் எந்த கதவா இருந்தாலும் சரி அதுக்கு அங்கமா சரி எப்படி பணம் பணம் வேணும்னு அதாவது பிரதிபந்தகம் போகணும் தடை போகணும் அதுக்கு வேணும்னு இதை பண்ணிக்கோ அப்படின்னுட்டு அப்படின்னு சொல்றக்கு. அதனால எந்த யாகத்துக்கு இது அங்கமா பிடிக்கப்பட்டிருக்கோ பிரதான யாகத்துக்கு அந்த இடத்துல எல்லா சாகையிலையும் படிக்கப்பட்டது அங்கமாக இருக்கும் நியமம் சொல்ல வேண்டாம். எல்லா சாகையிலையும் படிக்கப்பட்ட உத்தியோகிகள் உத்தியோகிகள் அங்கமாக எல்லா இணைக்கப்படுகின்றன சேரப்படுறது அங்காபத்தாஸ்து சாக்காத்து என்ன எல்லாத்துலயும் சேர்ந்திருக்கு ஆகவே நீ நியமம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன. இதை வந்து பாருங்க யாகம் ஒண்ணுதான் அப்பயே சொன்னோம் எல்லாருக்கும் யாகம் ஒண்ணுதான் ஹோமம் ஒண்ணுதான் சாமவேதியா இருந்தாக்க அதிகம் ஹோமம் அவன் பண்றான் எதிர்வாதிகளும் பண்ற யாரு பண்ணாலும் சரி யாரு பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய திரவியம் மந்திரம் குணம் அதுல இருக்கிற கிரமம் எல்லாம் ஒண்ணுதானே. எதிர்வேதிகள் எதிர்வேதம் வண்டிதான் மாவேதம் வண்டிதான் விஜயாதிக்கு உட்கேதம் வண்டிதான் சொல்லுமாட்டான் எல்லாமே எல்லாத்துலயும் அமைக்கும் ஒரே யாகம் எல்லாரும் பண்றா எல்லா சாதியில இருக்கிறவாளோ அந்த யாகத்தை அர்ப்பிக்கிறார். அப்படி அர்ப்பிச்சா கூட எல்லா யாகத்திலையும் எல்லா சாகிகளும் ஒரே யாகத்தை பண்ற அக்னிஹோத்திரம் சரதபூர்ணமாக எட்டி சோமயாகம் எல்லாம் பண்ற அக்னிஹா கூட எல்லாத்துக்கும் எல்லா வேதத்துல படிக்கப்பட்டதும் அங்கமா இருக்கு. அப்பதான் சொன்ன மாதிரி உத்கானம் சாமகானம் சாமகானம்ன்ற எந்த வேதி எதிர்வேதி பண்ணாலும் சரி தமிழ்வேதி பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் அன்வைக்கும். இது சொல்றதாக தெரிஞ்சாது எல்லா சாத்தியும் பண்ண இருக்கக்கூடிய யாகத்துக்கு எல்லா குணங்களும் எல்லா மந்திரங்களும் எல்லா திரவியங்களும் விரகி பிரதேசம் பண்றான் அந்த விரகி தான் எல்லா யாகத்துக்குமே எல்லாரும் பண்ற யாகத்துக்கும் அங்கம். சாகா பேதேன ஜோதி சோம யாகத்துல சோமனத்தை தான் வந்து திரவியம் அவிஷு சோமரசம் சாமவேதியும் கிடையாது எதிர்வயத்துல தான் இருக்கு எதிர்வேதிக்கு தான் அது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா வேதிகளுக்குமே சோமரசம் முக்கியம் அந்த மாதிரி இந்த இடத்துல உத்திய வித்தியா அப்படித்தான் அப்படின்றத இந்த சூத்திரங்கள் ரெண்டு அங்காபத்த அதிகரணம் இந்த அதிகரணத்துல சாரமாக சுவாமி சாட்சி கொடுத்துட்டார். கல்யாக்கிருந்தாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.